ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಭೂಷಾಯುಧೈರಧಿಗತಂ ನಿಜಕಾಂತಿ ಹೇತೋ ಭುಕ್ತಂ ಪ್ರಿಯಾಭಿರನಿಮೇಷ ವಿಲೋಚನಾಭಿಹಿ ಪ್ರತ್ಯಂಗಪೂರ್ಣ ಸುಷಮಾ ಸುಭಗಂ ವಪುಸ್ತೆ ದೃಷ್ಟ್ವಾ ದೃಶೌ ವಿಭುದನಾಥ ನ ತೃಪ್ಯತೋ ಮೇ. 14ನೇ ಪದ್ಯಂ, ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ತತ್ವಾನಿ யானின்னு தொடங்கக்கூடிய 13ನೇ பத்தியத்துல எப்படி எம்பெருமானுடைய திருமேனியில தத்துவங்கள் எல்லாம் சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட அந்த தத்துவங்கள் எல்லாம் ஆயுதங்களாகவும் அணிகலன்களாகவும் எப்படி அவைகள்லாம் திஷ்டந்தி, அதாவது இருக்கின்றனன்னு சாதிச்சார். இப்ப எம்பெருமான் இப்படி ஒரு பாவமா ஒரு வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். என்னன்னா, எம்பெருமான் இப்ப கேள்வி கேட்கிறானா சுவாமியை பார்த்து, பூஷணத்தையா தப்ப விக்கிரகேஸ்மின் சாதிச்சரு, இப்ப இந்த அணிகலன்களா இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்களால அடியனுக்கு சோபையா, அல்லது என்னுடைய திருமேனியில இவைகள் இருக்கிறதுனால அவைகளுக்கு சோபையா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த பாவனைக்கு சுவாமியினுடைய பதில் இந்த பத்தியம் மூலமா இந்த பத்தியத்தில் அமைஞ்சிருக்கு. ஆழ்வார் சாதிக்கிறார் 3ஆம் பத்துல முடிச்சோதியா என்ற அந்த திருவாய்மொழியில, கட்டுரைக்குள் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்து உலக உன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பொற்கென்றே காட்டுமாள் பரம்சோதீன்னு நிறைய மாதிரி மேல போறது. வாஸ்தவத்துல தாமரையோ தங்கமோ எதுவுமே எம்பெருமானுடைய அழக ஒப்பிட்டு பார்க்கச்சே அவைகள்லாம் தகுந்த உபமா இல்ல, உபமானம் இல்ல. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச தெரியக்கூடிய வஸ்துக்கள் இவைகள்லாம் சிறந்தது. அதனால எதுக்கு இது அடியா விஜாப்சின்னா, எம்பெருமானுடைய திருமே சௌந்தரியம் வந்து எந்த இயல்பாகவே அவ்வளவு சோபையுடையது. அப்ப சுவாமி சாதிக்கிறார் அந்த திருவாபரணங்கள்லாம் அந்த அழகுல ஒரு பங்கு எடுத்துக்கிறதுக்காக தான் உன்னுடைய திருமேனியில அவைகள்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருமேனியை கண்கொட்டாமல் எப்பொழுதும் தேவிமார்கள் அவ அனுபவிச்சுருக்கா. அப்படி அனுபவிக்கப்பட்டதாக உள்ள உன்னுடைய அந்த வபு இருக்கே, வபுகு திருமேனி இருக்கே, அதை பார்த்து என் கண்கள், அதை சேவித்து என்னுடைய கண்கள் திருப்தி அடையவில்லை அப்படின்னு சாதிக்கிறார். மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுகிறது, பார்த்து கொண்டே இருக்கணும்னு சாதிக்கிறார். அதை நம்ம ஏற்கனவே கோபால விம்சதி அனுபவிச்சோம். அதுல அந்த 16வது பத்தியத்துல சுவாமி அங்க சாதிக்கிறார் அந்த ஜெயதி லலித விருத்தின்ற பத்தியத்துல, அதர மணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளகன்னர். அந்த புல்லாங்குவல் இருக்கே, அது ஒரு பங்குதாரரம். எதுக்கு பங்குதாரர்னு கேட்டா, எம்பெருமானுடைய அதரம் இருக்கே, அந்த பழம் போன்ற திருவதரம், அதனுடைய அமுதத்துல அதுக்கும் ஒரு பங்கு இருக்கான். அப்படி அந்த பங்கை பெறுவதற்காகவே அந்த புல்லாங்குகள் என்ன பண்றதுன்னு கேட்டா, எப்பயும் எம்பெருமானுடைய ஆதாரத்திலேயே அதையே நாடி அங்கேயே இருக்கணும் ஆசைப்படுறதான். அதை இங்க அன்வயிக்கலாம் போல இருக்கு. அப்படி எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் அங்க அவனுடைய அந்த காந்திய தாங்களும் பெறணும்னு அந்த ரீதியில அவனுடைய திருமேனியில் எல்லாம் ஒவ்வொன்னா இருந்துட்டு இருக்கு. அதை சுவாமி இப்படி சாதிக்கிறார். விபுதநாத விபுதால்னு தேவர்களுக்கு பெயர். விபுதானாம் நாத்தஹ தேவநாதனே ந திருப்தியதஹ. திருப்தியத்தின்னு சொன்னா திருப்தி ஏற்படுறது, திருப்தியத்தின்னு சொல்லுவா. திருப்தியத ந திருப்தியதஹ, அப்ப திருப்தி திருப்தியதஹ டியூவல், திருப்தி பெறவில்லை. எதுன்னு கேட்டா திருஷௌ, திருஷஹன கண்ணுக்கு பெயர், திருஷௌன இரண்டு கண்கள். மே திருஷௌ மம திருஷௌ ந திருப்தியதஹ, என்னுடைய கண்கள் திருப்தி அடையவில்லை. எப்பொழுதும் கேட்டா திருஷ்டுவா, திருஷ்டுவானா பார்த்துவிட்டு. இது யுக்துவா பிரத்தியம், துவான் சொல்லுவோம். பட்டித்துவான படித்த பிறகு, திருஷ்டுவான பார்த்த பிறகு, அல்லது பார்த்து அல்லது சேவித்து. எதை தே வபுகு, வபுகுன்னு சொன்னா சரீரம், திருமேனி. தேன உன்னுடைய, தவதே உன்னுடைய திருமேனியை பார்த்து என்னுடைய கண்கள் திருப்தி அடையவில்லை அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப உன்னுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டா, பிரியாபிகி அனிமேஷ விலோச்சனாபிகி புத்தம் புக்தம் அர்த்தம். பிரியாபிகி, அவனுக்கு பிரிய, அவனுக்கு பிரியா இருக்கக்கூடிய பிராட்டிமார்கள், உபயநாச்சிமார்கள், அனிமேஷ விலோச்சனாபிகி. நம்ம கோபால அம்சத்துல இந்த பதங்கள் அடிக்கடி பார்த்தோம். அனிமேஷ நிஷேவனிய மக்ஷ்ணோகன் சாதிச்சோம், சுவாமி சாதிச்சாருங்க. அனிமேஷன் சொன்னா இமை கொட்டாமல், விலோச்சனம்னா கண்ணு, விலோச்சனாபிகின்னு சொல்லிச்சு அந்த கண்களால், இமை கொட்டாத இருக்கக்கூடிய கண்களால். புக்தம், புஜி தாதுக்கு அனுபவித்தல் அர்த்தம் உண்டு. அப்படி புக்தம் வப்புஹூ நபும்சலிங்க சப்தம், வப்புஹூ வபுஷி வப்பும்ஷின்னு போகும், அது அதனுடைய அட்ஜெக்டிவ் தான் அந்த புக்தம். அதனால புக்தம் வப்புஹூனா அனுபவிக்கப்பட்ட சரீரம் இருக்கே, யாரால் கேட்டா பிராட்டிமார்களால். அனிமேஷ விலோச்சனாபிகி, அவளுக்கு அனிமேஷ விலோச்சனா, அவளுக்கு அனிமேஷ விலோச்சனாபிகின்னு சொன்னா அந்த கண்ணிமை கொட்டாம அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. சரி, அதற்கு மேல எப்படி இருக்குன்னு கேட்டா, பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் நிஜகாந்தி ஹேதோஹோ பூஷாயுதைஹி அதிகதம். பூஷாயுதைஹி அதிகதம் வபுஹு, பூஷம் என்ன, பூஷணம் என்ன, ஆயுதம் என்ன, இவைகளால் அடையப்பட்ட, அதிகதம்னு சொன்னா அடையப்பட்ட, அடையப்பட்ட இந்த வபுகு. சோ தாங்களே இந்த ஆயுதங்களும், வாஸ்தவத்துல எம்பெருமானுக்கு ஆயுதங்கள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் வந்து அனைத்து உலகத்தையும் ஜெயித்தவன் தான். இருந்தாலும் இதெல்லாம் அவனுடைய திருமேனில ஒரு அலங்காரத்துக்காக, அவைகளுக்கு அலங்காரமா இருக்கு, எம்பெருமானுக்கு அவைகள் அலங்காரங்கள் கிடையாது. அப்ப பூஷாயுதை, பூஷானா திருவாபரணங்கள், ஆயுதம்னு சொன்னா திருவாயுதங்கள். அப்ப பூஷாயுதைஹி திருத்தியா பகுவச்சனம், அவைகளால் அதிகதம், அதிகதம்னா அடையப்பட்டது அந்த வபுகு, அந்த திருமேனி. இவைகள் எதற்காக அடைஞ்சிருக்கு எம்பெருமானுடைய திருமேனின்னு கேட்டா, நிஜ காந்தி ஹேதோஹோ. நிஜம் சொன்னா அவைகளுக்கு, காந்தினா அவைகளுக்கு ஒரு ஒளி, ஹேதோஹோனா அந்த ஹேத்து, அந்த காரணத்திற்காக. ஹேத்து வந்து ஷஷ்டியில பயன்படுத்தலாம், அது வியாக்கரண விசேஷம். அந்த காரணமா சொல்லிச்சு ஷஷ்டியில அதை பயன்படுத்தலாம்னு விதி இருக்கு. அப்ப ஹேதோகோன்றது ஷஷ்டி, அந்த காரணத்திற்காக. என்ன காரணம்னா, தாங்களும் ஒளி பெற வேணும் என்ற காரணத்திற்காக. ஏன், எப்படி அவைகளுக்கு அந்த ஒளி கிடைக்கும் கேட்டா, அப்ப பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம்னு போட்டுண்டார் திருமேனிக்கு. பிரத்யங்கம் அங்கே அங்கேன்னு, ஒரு ஒரு அங்கத்திலும், கிராமே கிராமேன பிரதி கிராமம், ஒரு ஒரு கிராமத்திலும். அப்ப பிரத்யங்கனா ஒரு ஒரு அவயவமும், தோல் கண்டார் தோளே கண்டார்னு நம்ம வசனம் கேட்டிருக்கோம். அப்படி அந்த எந்த திருமேனுடைய அவயவத்தை சேவிக்கிறாளோ அங்கேயே அந்த கண்கள் நின்று போயிடுறது, அதுக்கு மேல தாண்ட மாட்டேன்றது, அப்படிப்பட்ட ஒரு அழகு. பூர்ணம்னா நிறைந்து, சுஷமானு சொன்னா அழகு, ஸ்பிளண்டர்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, மிகுதியான அழகு. சுஷ்மான்னு பேர் வச்சுக்கிற ஹிந்தியில, அது சுஷமா தான், சுஷ்மான எழுத்து. சுஷமா அப்படின்னா மிக்க அழகு, சுபகம்னா இனிமையா இருக்கு. அதாவது அழகுக்கு ஃபார்முலா உண்டு, இப்படி இருந்தா அழகு அப்படின்னு உண்டு. ஆனா சுபகம்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஃபார்முலா கிடையாது, அது மனசுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தும். அது சில பேரை பார்த்தோம்னா தெரியும், என்ன எல்லா லட்சணமும் இருக்கும், என்னமோ அவள் நம்ம பாக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு திருப்தி இல்லை. ஆனா சில பேருக்கு அழகு குறைஞ்சிருக்கலாம், ஆனா பார்த்தா ஒரு இனிமை ஏற்பட்டது. இந்த ரெண்டுமே அவன் இடத்துல இருக்கு, அழகும் இருக்கு இனிமையும் இருக்கு. சுஷமா சுபகம் நிஜகாந்தி ஹேதோஹோ பூஷாயுதைஹி அதிகதம். இப்ப மூணு விசேஷங்கள் போட்டிருக்கார், பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் நிஜகாந்தி ஹேதோஹோ பூஷாயுதைஹி அதிகதம் பிரியாபிஹி அனிமேஷ விலோச்சனாபிஹி புக்தம் தே வபுஹு. இப்படிப்பட்ட விசேஷங்களை உடைய உன்னுடைய திருமேனியை என்னுடைய கண்கள் சேவித்தும் அந்த திருப்தியை அடையவில்லைன்னு அழகா சாதிக்கிறார். ஒரு அன்வைத்த பதம்னா, விபுதநாத பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் நிஜகாந்தி ஹேதோஹோ பூஷாயுதைஹி அதிகதம் பிரியாபிஹி அனிமேஷ விலோச்சனாபிஹி புக்தம் தே வபுஹு திருஷ்ட்வா மே திஷௌ ந திருப்யதஹ. விபுதநாத தேவநாதனே, பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம், ஒரு ஒரு அவயவம் தோறும், ஒரு ஒரு அவயவம் தோறும் பூர்ணமான நிறைந்திருக்கக்கூடிய மிக்க அழகு சுஷமான்னு சொன்னான். அதனால் இனிமையாகவும் இருக்கக்கூடிய அது ஒன்று. நிஜ காந்தி ஹேத்தோகோ பூஷாயுதேகி அதிகதம். தங்களுக்கு ஒரு ஒளி, தங்களுக்கு ஒரு காந்தி ஏற்படணும்னு ஏற்பட வேண்டும் என்பதற்காக திருவாபரணங்களாலும் திருவாயுதங்களாலும் அடையப்பட்டதா இருக்கக்கூடிய திருமேனி பிரியாபிகி அனிமேஷ விலோச்சனாபிகி புக்தம். பிராட்டிமார்களால் கண்கொட்டாத அல்லது இமை கொட்டாத கண்களால் பார்க்கப்படுபவர்கள் பார்த்துருக்கா, அவர்களால் அனுபவிக்கப்பட்டதாக உள்ள புக்தம் வபுகு தே வபுகு அனுபவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய உன்னுடைய வபுகு திருமேனி இருக்கே தித்தியாபக்தி ஏக வச்சனம், அதை திருஷ்டுவா சேவித்து மே திருஷ என்னுடைய கண்கள் ந திருப்தியதக திருப்தி பெறவில்லை, மீண்டும் மீண்டும் உன்னை சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும்னு ஒரு தாத்பரியமா இருது. இப்படி அன்பயமும் அர்த்தமும் ஆகிறது 14வது பத்தியத்துக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.